దిగ్దక్షిణాపి పరిపత్రిమ పుణ్యలభ్యాత్ సర్వోత్తరా భవతి దేవి తవావతారాత్ యత్రైవ రంగపతినా బహుమాన పూర్వం నిద్రాలునాపి నియతం నిహితాః కటాక్షాః. శ్రీమతీ గోదాయే నమః. శ్రీమతే నిగమాంత మహాదేశికాయ నమః. ஸ்ரீ கோதா ஸ்துதியிலுள்ள 11வது பத்தியத்தை நாம் இப்போது அனுபவிக்க இருக்கிறோம். 10வது ஸ்துதியில் பெரியாழ்வார், அதாவது பட்டர்பிரான் எவ்வாறு பெரியாழ்வார் என்ற பட்டம் பெற்றாரோ அதற்கு காரணம் வந்து கோதா பிராட்டி அவள் சூடி கொடுத்த மாலையை அவர் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்ததுதான் என்று சாதித்தார் நம் சுவாமி தேசிகன். ஸ்துதிலேஷப்ரியனான எம்பெருமான் மிகப்பெரிய ஸ்துதியில அதிர்ந்தார்கள் நல்லர். அவனுடைய பக்தரிடமிருந்து ஒரு சின்ன ஸ்துதி வந்தாலே அவன் பிரீத்தி அடைஞ்சு கேட்கிறது கொடுப்பவனாம் நம் எம்பெருமான். அப்படிப்பட்ட ஸ்துதிலேஷ வஷ்யனான எம்பெருமானுக்கு பிரியாழ்வார், அதாவது பட்டரபிரான், 473 பாசுரங்களை சமர்ப்பித்தார். அப்படி சமர்ப்பித்தும் அவருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் இந்த பெரியாழ்வார்ன்ற பட்டம் அல்லது திருநாமம். ஆனா அது கோதா பிராட்டி தன் திருமுடி மீது சூடி கொடுத்த மாலையை அவர் எம்பெருமானுக்கு சமர்ப்பித்த உடனேயே கிடைத்துவிட்டது. அப்போ பிராட்டியுடைய ஒரு பிரபாவத்தினால்தான் அவருக்கு எம்பெருமான் அனுகிரகம் பண்ணினான்னு அழகா இங்க சாதிக்கிறார். இது வாஸ்தவமானதாகவும் தோன்றது. ஏன்னா பிராட்டிய எம்பெருமான் விவாகம் பண்ணிட்டனாலதான் சுஷிரம் அமரவந்தியம்னு அவர் நம்ம நெஞ்சி அந்த ஆஸ்பெக்ட்ல அவரை நம்ம போற்றுகிறோம். மிச்சப்படிக்கு அவருக்கு ஸ்வதகா அவருக்கு ஒரு இது உண்டு, வைசிஷ்டியம் உண்டு. இருந்தாலும் சுஷிரம்னு நம்ம சொல்றதுக்கு, எம்பெருமானுக்கு மாமனார்னு சொல்றதுக்கு அதுதான் அந்த மகத்தரன்னு, பூதம் சரஸ்ட மகத்தரன்னு மகதாஸ்பய பட்டநாதன் சொல்றோம் இல்லையா, அந்த மகதாஸ்பயன்னு பேயாழ்வாருக்கும் மகத்தரன்னு பெரியாழ்வாருக்கும் பட்டம் கிடைச்சது மகத்தரன். அதுக்கு பிராட்டியினுடைய அந்த சூடி கொடுத்த மாலையை சமர்ப்பித்ததால் தான் அப்படின்னு சாதிச்சார். இப்போ இந்த 11வது பத்தியத்துக்கு அடுத்த ஏற்றத்தை பெறப்போகிறது தென்திசை. தென்திசைன்னு சொன்னா பொதுவா தெற்க வந்து நாம தவிர்க்க முயற்சி பண்ணுவோம் நிறைய விஷயத்துக்காக. தெற்குன்னா ஒரு அபசகுணம்னு ஒரு வியவஸ்தா இருக்கு பண்ணி வச்சிருக்கா. இப்ப அது அதனுடைய அந்த துர்தசா போகணும்னு சொல்லி அதற்கு ஒரு ஏற்றம் தரணும் சொல்லி கோதா பிராட்டி அவதரிச்சது போல அவள் பிறப்பு அவளுடைய பிறப்பிற்கு பிறகு தென்திசைக்கு ஒரு பெரிய ஏற்றமானது கிடைத்தது. சர்வோத்தரா பவத்தின் எல்லா திசைகளை காட்டிலும் தென்திசையானது மிகவும் ஏற்றமுடையதாய் இருக்கின்றது அப்படின்னு சாதிச்சார். மேலும் எம்பெருமான் ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதனா தொழில் கொண்டிருக்கிறான். அவன் தெற்கை பார்த்து தெற்கு திசையை பார்த்து பள்ளி கொண்டிருக்கிறான். எதற்காக தெற்கு திசையை பார்த்து கொண்டிருக்கான்னு பார்த்தோம்னா, ஒரு காரணம் வந்து ஸ்ரீமத் ராமாயண இதிகாசம் பிரகாரம் இலங்கையை நோக்கி அவனுடைய கடாட்சமானது இருக்கிற மாதிரி சொன்னாலும், நம் சுவாமி தேசன்னு சொல்றாருன்னா என்ன சாதிக்கிறாருன்னா, கோதாபிராட்டியின் அவதாரம் ஏற்பட்டு விட்டதா, அவள் என்ன பருவத்தில் இருக்கிறாள், எப்போது விவாகத்திற்காக ஸ்ரீரங்கம் மேலே போகிறான் ரீதியில எம்பெருமான் அப்பப்ப யோகநித்ரியை லோகக்ஷேமத்துக்காக யோகநித்ரியை பண்ணுவானாகினும் அப்பப்ப எழுந்து அவன் பார்க்கின்றானான். நித்ராலினாப்பி நியத்தன் நிகிதாக கட்டாட்சாகன்னு சொல்லப்படுறார். அப்படி கோதையுடைய ஒரு அவதாரத்தினால் தெற்கு திசைக்கு நல்ல ஏற்றமானது கிடைத்ததுன்னு சாதிக்கிறார். அல்ல தேவி, தேவிதான் சம்போதன பதம். தேவின பிராட்டியே, தேவியே கோதை பிராட்டியே. இதை ரெண்டு பாகமா பிரிக்கலாம் அன்னையத்தை. ஒரு பாகம் வந்து உத்தரா பவதி, பவதியோட முடியுது. இன்னொரு நிகிதாக சந்தி கட்டாட்சாக. சந்தின்ற பதம் இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதுக்காக போடுகிறோம். முதல் அன்னையத்தை பார்த்தோம்னா, தேவி தட்சிணாதிகபி பரிபக்திம புண்ணிய லப்யாது தவ அவதாராது சர்வோத்தரா பவதி. தட்சிணாதிகபி அப்படின்னா தெற்கு திசையும், தெற்கு திசைன்னு சொன்னதுனால தெற்கு திசைக்கு ஒரு தாழ்ச்சி ஆனது பாவிக்கப்படுறது. அது அப்படிப்பட்ட தென் திசையும் கூட பரிபக்திரிம புண்ணிய லப்யாது. பரிபக்திரிமன்னு சொன்னா பக்குவம் அடைதல், புண்ணியமானது பழுக்கணும், அது பழுத்தாதான் தன்னுடைய அந்த பிரபாவத்தை அது காட்டும். அப்ப பக்குவமான புண்ணியத்தினால் பெறத்தக்க லப்யம்னா அடைய வேண்டியது. லப்யாதனா அப்படிப்பட்டதிலிருந்து அது என்னது தவ அவதாராத்து உன்னுடைய அவதாரம். தெற்கு திசையே எம்பெருமானை குறித்து தவம் அளித்த போலருக்கு ஒரு புண்ணிய விசேஷத்தை சேர்த்து வைத்திருந்தது. கோதா பிராட்டி என்னுடைய என் திசையன் என் பக்கம் பிறக்க வேண்டும். அப்படி பரிபக்திரம புண்ணிய லப்யாத்து தவ அவதாராத்து தவாவதாராத்து தவ அவதாராது தவாவதாராத்து இது பஞ்சமே பக்தி ரெண்டுமே உன்னுடைய அவதாரத்தினால் அர்த்தம் அதுக்கு. சர்வ உத்தரா சர்வோத்தரா, சர்வ உத்தரான்னு சொன்னா சர்வாசாம் உத்தரா அல்லது சர்வாசு உத்தரா, எல்லாவற்றுக்கும் மேம்பட்டதாய், எல்லாவற்றுக்கும் வடக்காய்னு வச்சுக்கலாம் அல்லது எல்லா திசைகளுக்கும் மேம்பட்டதாய் பவதி ஆகின்றது. இது ஒரு பக்கம். எத்தைவ ரங்கபதினா நித்ராலினாபி பகுமானபூர்வம் நியத்தம் நிகிதா கட்டாட்சாக சந்தி அப்படி வச்சுக்கலாம். எத்திர ஏவ எத்திரன்னு சொன்னா எஸ்மின் சப்தமி பக்தி எங்கு ஏவனா அந்த திசையிலேயே அவதாரணம் எந்த திசையிலேயே ரங்கபத்தினா ரங்கபதிஹி சொன்னா எம்பெருமான் ரங்கபத்தினான்றது திருத்தியாய பக்தி ஏகவச்சனம் வேற்று மூன்றாம் வேற்றுமை அவனால் ரங்கநாதனால் நித்ராலுனா அபி நித்ராலுனா ரங்கபத்தினா அல்லது ரங்கபத்தினா நித்ராலுனா அபி நித்ராலுகுன்னு சொன்னா உறங்கிக் கொண்டிருப்பவன். அப்படி நித்ராலுனாபி உறங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த ரங்கநாதனா ரங்கநாதனால் பகுமானபூர்வம், பகுமானபூர்வம்ன்றது வித் டியூ ரெஸ்பெக்ட் ரொம்ப மதிப்போட. ஏன் அப்படி போடணும்னு சொன்னா முன்ன சொன்ன மாதிரி எழுந்தேந்து பார்த்துட்டு இருக்கான். இப்ப நாம கூட சில சமயம் யாராவது வந்துட போறாலும் எழுந்தேந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த வரவுல நமக்கு பிரீத்தி இல்லை. ஆனா இங்க ரொம்ப மரியாதையா வந்துட்டாளா வந்துட்டாளான்னு எழுந்தேந்து பார்க்கலாம். அதனால பகுமானபூர்வம் நியத்தம், நியத்தம்னு எப்பொழுதும் நியத்தமா அப்படின்னு சொன்னா எப்பவும் கண்டினியூஸா அல்லது தடையில்லாம நியதம் கட்டாட்சாக நிகிதாக கட்டாட்சம் சொன்னா அவனுடைய அந்த திருக்கண் நோக்கு அந்த கட்டாட்சமானது நிகிதாகனா செலுத்தப்பட்டது அல்லது வைக்கப்பட்டது தா தாத்துலயும் வருது நிகிதான்றது வைக்கப்பட்டது பிளேஸ்ட் சந்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தாத்து ஆனது போட்டாலும் ஒண்ணுதான் போடலினாலும் ஒண்ணுதான். அப்ப ரெண்டு அன்னையும் ஒரு பக்கம் வந்து தேவி தட்சிணாதிக்கபி பரிபக்திரம புண்ணிய லப்யாத்து தவ அவதாராத்து சர்வ உத்தரா பவதி அதாவது தட்சிணா திகபி திக் தட்சிணாபி பரிபக்திம புண்ணிய லப்யாது தவாவதாராத்து சர்வோத்தரா பவதி. தெற்கு திசையை கூட தன்னுடைய தனக்கு ஏற்பட்ட பக்குவமான அல்லது புண்ணியத்தின் பக்குவத்தால் பிறந்த உன்னுடைய அவதரித்த அல்லது உன்னுடைய அவதாரத்தினால் அனைத்து திசைகளையும் காட்டிலும் மேம்பட்டதாக விளங்குகின்றது. எத்தைவ எத்த ஏவ எத்த ஏவதான் எத்தைவன் சந்தியது விருத்தி சந்தி எங்கு எந்த திசையிலேயே ரங்கபத்தினா நித்ராலனாபி உறங்கிக் கொண்டிருப்பவனாகிலும் அந்த ரங்கநாதனால் பகுமானபூர்வம் நியத்தம் மிக்க மதிப்போட எப்பொழுதும் தொடர்ச்சியாக கட்டாட்சாக நிகிதாக அவனுடைய அந்த நோக்கு கண் நோக்கம் இருக்கே அந்த கண் நோக்கு இருக்கே அது செலுத்தப்பட்டவன செலுத்தப்பட்டவைகளாக இருக்கின்றன. அவனுடைய கடாட்சமானது எப்பவும் அந்த தெற்கு திசை நோக்கி விழுந்து கொண்டிருக்கின்றன. அழகா இங்க சாதிக்கிறார் சந்தின்னு நம்ம போட்டுக்கலாம். இந்த பதினோராவது பத்தியத்துக்கு கோதாஸ்தத்தில் இதுதான் அர்த்தமும் அன்பையும் ஆகின்றது. அடுத்த நாளைய தினம் நாம் பன்னிரெண்டாவது பத்தியத்தை அனுபவிப்போம். அதில் கோதாவரிக்கு எப்படி ஏற்றமானது கிட்டியது, கோதையுடைய சம்பந்தத்தை உடையதாலேயே அந்த கோதாவரிக்கும் ஒரு ஏற்றம் கிடைத்ததுன்னு அழகா சாதிக்கப்படுறார் பன்னிரெண்டாவது பத்தியம். அதை நாளைய தினம் அனுபவிப்போம். ஸ்ரீமதி கோதாயை நமஹ. ஸ்ரீமதி நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.